ശ്രീമണ്ണൂതനരംഗനാരേതിരാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരേതിരാട് സംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗധീശയമിനം വർത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹർഹ്യം പചാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്താ യതിരാര സരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ஆசிரித்த அன்பர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய பிரணாமங்கள். சுவாமி தேசிகனுடைய வைராக்கிய பஞ்சகம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை தினம் ஒரு ஸ்லோகமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடியேன் அவதாரிகையிலேயே விஞ்ஞாபித்தேன், வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு ஸ்தோத்திரத்தினுடைய திருநாமம். ஆனால் 5 ஸ்லோகங்களை கொண்டதாக இந்த ஸ்தோத்திரம் இல்லையே, என்ன காரணம் என்பதாக அடியேன் நிரூபித்த அடியேன் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்ன. சுவாமியினுடைய பால்ய சிநேகிதராக இருக்கக்கூடியவர் சுவாமியின் மேல இருக்கக்கூடிய அதீதமான ஒரு பிரீத்தி விசேஷத்தினால அந்த வித்யாரண்யர் என்று சொல்லக்கூடியதான அந்த சிநேகிதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்திற்கு இவரையும் எழுந்தருளுமாறு பிரார்த்தித்து ஒரு ஸ்லோகத்தை அனுப்பினார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக முதலாவதான ஒரு ஸ்லோகம் இயற்றப்பட்டது. அதுதான் க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா அப்படின்னு நேர்த்திக்கு நாம பார்த்த ஸ்லோகம். மறுபடியும் அந்த சுவாமி வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுவாமியின் மீது இருக்கக்கூடியதான ஒரு பொங்கும் பரிவாலே மீண்டும் இவரை பிரார்த்தித்து அழைக்கிறார். ராஜாவினிடத்துல நாம் ரெண்டு பேரும் இருக்கலாம், நல்ல சகல போகங்களையும் அனுபவிக்கலாம், இந்த தேசத்திலே ஏன் சிரமப்பட்டுக் கொண்டு தன்னுடைய ஜீவிதத்தை நடத்துவானேன் அப்படின்னு மறுபடியும் பிரார்த்திக்கிறார். இதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த முறை சுவாமி அவருக்கு பதிலாக 5 ஸ்லோகங்களை எழுதி அனுப்புகிறார். முதல்ல க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா என்பது ஒரு பிரிவு, அதன் பிறகு வரக்கூடியதான 5 ஸ்லோகங்களும் ஒரு பிரிவு. அதனாலதான் இந்த ஸ்தோத்திரத்திற்கு வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு ஒரு பெயரானது ஏற்பட்டது. அதுல இன்னைக்கு 2வது ஸ்லோகம், சிலம் கிமனலம் பவேதனலம் ஔதரம் பாதித்தும் பயப்பிரசிருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபட்டச்சர கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹ்யஹ குக்ஷித குக்ஷிதஹ. சிலம் கிமனலம் பவேத் அனலம் ஔதரம் பாதித்தும். சுவாமியினுடைய வைராக்கியத்தை பார்க்கணும் இந்த ஸ்லோகத்துல. அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. நிலத்துல இறைந்து கிடக்கக்கூடிய தானியங்கள், அதே மாதிரி ஆறு ஏரி குளங்கள், இதுல இருக்கக்கூடியதான ஜலம், இந்த இறைந்து கிடக்கக்கூடிய தானியங்களின் மூலமாகவும் ஜலத்தின் மூலமாகவும் நம்முடைய பசிய தீர்த்து கொள்ள வழி இருக்கு. அதே மாதிரி இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு அப்படின்னு இந்த மூன்றும் மிக முக்கியமாக தேவை என்று சொல்லப்படுகிறது. உணவு இந்த மாதிரியாக கிடைச்சிடும், நிலத்தில் இறைந்து கிடக்கக்கூடியதான தானியங்கள், குளத்துல இருக்கக்கூடிய ஜலம், இதெல்லாம் நம்முடைய பசி தாகங்களை போக்கிக் கொள்வதற்கு வழி கிடைக்கிறது. அதே மாதிரி உடுத்த உடை, அது எங்க போறது அப்படின்னால், எத்தனையோ கிழிந்த வஸ்திரங்கள் இருக்கு லோகத்துல கிடைக்கிறது. நமக்கு ஒரு கோவணம் இல்லாமையா போயிடும், தானா கிடைக்கும். நாம இப்படி எம்பெருமான் அனுகிரகத்தின் பேரில் ஏதோ ஒன்றை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மால் கிடைத்ததை வைத்து பெருமிடப்படுத்திக் கொள்ள இருக்கும் பொழுது, நாம எதுக்காக ஒரு அரசர்களை அடைந்து அவர்களின் மூலமாக அவர்களை ஸ்தோத்திரம் செய்து அவர்களின் மூலமாக பலனை பெற்று நாம ஏன் ஜீவிக்கணும்? இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஒரு ராஜாவை நம்பி அவர் பின்னாடி போகணும்? நம்ம எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எம்பெருமான் பின்னாடி செல்லாமல் நம்ம புத்தி ஏன் அப்படி போறது? ந யாச்சேத் புருஷஹா விஷ்ணும் யாச்சனாத்து நஷ்யதி த்ருவம் தத்பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்யத்ர யாச்சையேத். இப்படி ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு. ஏன்னா சரீரமாத்தியங்களும் தர்மசாதனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தை போஷிக்க வேண்டும். எப்படி போஷிக்க வேண்டும்? க்ஷுன் நிவர்த்தி இல்லாமல் போஷிக்க வேண்டும். அதாவது க்ஷுன் நிவர்த்திக்காக, அதாவது பசி எடுக்காமல், அதாவது பசிய போக்களிக்கணும். இப்படித்தான் சாப்பிடணும், அப்படித்தான் சாப்பிடணும்னு இல்லை, என்னவானாலும் யாரையும் யாச்சிக்காமல் எம்பெருமான் நமக்கு என்ன அனுகிரகம் செய்திருக்கிறானோ அப்படி ஜீவிப்பது அப்படின்றது இருக்கு. நாம நம்முடைய சரீரம் தரித்து கொண்டிருக்க வேண்டும், ஆகையினால நாம வந்து ஜீவிக்கணும். அதற்கு என்ன தேவையோ அதை நாம் பெறுவது உச்சிச்சமே தவிர, ஒரு ராஜாவை அடைந்து அவன் மூலமாக லோகத்துல சுகமா ஜீவிக்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் கச்சரம் பட்டச்சரம் அப்படின்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கார். ஒரு ஜீர்ணமான வஸ்திரம், கிழிந்த வஸ்திரம் லோகத்துல கிடைக்கும் இல்லையா? பிரயத்தனமே இல்லாமல் கிடைக்கக்கூடியதான விஷயங்கள் நிறைய இருக்கு. மறைத்துக் கொள்வதற்காக மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ராஜா கிட்ட போறேன், ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணும், ராஜா ஏதோ ஒரு பலனை என்னிடத்திலிருந்து ஒரு பலனை அவர் எதிர்பார்க்கிறார், அவரிடத்திலிருந்து ஒரு பலனை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லோகத்துல பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்தத்தை, பலனை எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை முட்டால் கூட செய்ய மாட்டான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு. இதுல பதப்பிரயோகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி தேசிகனுடைய பதப்பிரயோகங்கள் இந்த ஸ்தோத்திரம் முழுக்கவே அப்படித்தான் இருக்கும். மிகுந்த ரசங்கள் நிறைந்ததா இருக்கும். ரொம்ப மீண்டும் மீண்டும் கண்டஸ்தம் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஸ்தோத்திரங்களை. ஏன்னா சப்தானுரசம் ரொம்ப அழகா ஊடுருவி இருக்கும் எல்லா இடங்கள்லயுமே. அப்படிப்பட்ட உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு முக்கியமானது எது? உணவு, நீர், உடை, இது மூணுமே கிடைச்சு கொடுத்து இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு வேணுமா? வேண்டாமே. இது மூணுமே கிடைச்சு கொடுத்த சிலம் ஒரு சிதறிய தானியம், ஔதரம் அனலம். இப்போ ஜாட்டராக்னின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அக்னி வெளியில ஒரு புகார் கொடுக்கும், எனக்கு பசிக்கிறது, எனக்கு அன்னம் தேவை அப்படின்னு கொடுக்கும். அதை போக்கடிக்கிறதுக்காக இந்த தானியம் போறாதா? கச்சரம்னா ரொம்ப பழசு, அழுக்கா இருக்கக்கூடியது. பட்டச்சரம்னா கிழிஞ்ச துணி. இதெல்லாம் தெருவோரத்துல அயத்தன மலமல்லக்கம் தெருவோரத்துல கிடைக்குமே, கௌபீனம். அதெல்லாம் வந்து நம்முடைய தேவைக்கு ஏற்புடையதாக இருக்காதா? அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு பணக்காரரிடத்துல போயிட்டு நாம வந்து யாச்சகம் கேட்கறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? குக்ஷிதஹா அப்படின்னு, குக்ஷினா வயிறுன்னு அர்த்தம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பஞ்சம்யந்தமா சொல்லக்கூடியதான ஒரு பிரத்யம் இல்லையா? பஞ்சம் என்று தசில் பிரத்தியம் குக்ஷிதஹா அப்படின்னு. அதுக்கப்புறம் வயிறு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் குக்ஷிதஹா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி க்ஷித்து அப்படின்னா பூமின்னு அர்த்தம், குக்ஷிதஹா லோகத்தில் இருக்கக்கூடியதான தன்னை ஸ்தோத்திரம் செய்ய விரும்பக்கூடியவர்களான அரசர்கள், அப்படிப்பட்ட அரசர்கள், அவளிடத்துல போய் வீணா நாம ஏன் அதெல்லாம் பிரார்த்திக்கணும். இந்த ஸ்லோகத்தினால நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம எத்தனை ஒரு ஹீனமான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். நாம படிச்சிருக்கோம், அவருக்கு பதில் சொல்றார், நாம எவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சிருக்கோம், எப்பேற்பட்ட பெரியவாளுடைய விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம், அப்படி இருந்து நம்ம புத்தி அதுல எம்பெருமான் விஷயத்துல செலுத்தாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல செலுத்துவது என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்றத சொல்றார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.